கொஞ்சம் தள்ளி இருந்தா வாமா வாமா என்னோட குயிலே, வானம் பார்த்து கூத்தாடும் மயிலே. டிக்டாக் லிப் சிங் சண்டை செய்ய வாரியா இல்ல ஸ்னாப்சாட் ஃபில்டர் பண்ண போறியா? ஏய் நான் உனக்கு பின்னால வந்து தினம் கதை கூறுவேன். ஏய் உன் இறகு தட்டில இன்னும் முத்தம் ஒண்ணு போடுவேன். நிலவ பார்த்து நிஜத்தை கேட்டு இரவு ஒன்னாக கலவி கலந்த போது கரடு முரடு இதய எனக்கு பரவி கிடக்கு காதல். திரை மறைவில் இருக்கு கண்ணிய பார்த்து உனக்கு வடிச்ச பாடல். மூடு பணியாட்டம் உன்னென்னோ வசி போடும் ஓல பாய் மேல கொலை பண்ணு அது போதும். தேகம் தொட்டு பாரு ஷாட் அடிப்பேனே. வந்த செவ்வரத்தம் பூ வந்த ராம தடி வந்த காட்டில புலிமானே.